சாமியே சைக்கிளில் போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்கு தான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும். நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட வாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு வாடிய குயிலு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன ஹாய் பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பச்சன பச்சன நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட பாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு பாடிய கோயிலு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு ஹர ஹர மகாதேவிக்கு கட்டா.